ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. முல்லைப்பூ போலே உள்ளம் வைத்தாய், உள்ளே உள்ளே வைத்தாய். ஹோ, என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய், நெஞ்சில் கண்ணம் வைத்தாய். ஹோ, நீ இல்லை என்றால் என்பானில் என்றும் பகல் என்று ஒன்று கிடையாது. காதல் பிறந்த நாள் என் வாழ்வில் சிறந்த நாள். மனமாலே சூடும் நாள் பார்க்கவே. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. என்னை நீ கண்ட நேரம் எந்தன் நெஞ்சம் துண்டானது. காணாத அன்பை நான் இன்று கண்டேன், காயங்கள் எல்லாம் பூவாக. காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல, கண்டேனே உன்னை தாயாக. இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம். உன்னையே எண்ணியே வாழ்கிறேன்.